श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत् पाषाणनिर्मिततपोधनधर्मदारम् भस्मन्युपाहितनरेन्द्रकुमारभावम् संवाहितं त्रिदशनाथरमामहीभ्याम् सामान्यदैवतमुषन्ति पदं त्वदीयम्. 41வது பத்தியம் ஸ்ரீதேவநாயக பஞ்சாசத். இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருவடி வர்ணனை. 40வது பத்தியத்தில், அதாவது தூத்தியே இது கூலஹரணே வஜசந்தரீனாம்ன்ற பத்தியத்தில் கணைக்கால் அதனுடைய ஒரு வர்ணனை. அந்த கணைக்கால் வர்ணனையை முடிந்து அதைத் தொடர்ந்து திருவடி வர்ணனை இந்த 41வது பத்தியத்தில். இதற்கு மேற்கொண்டு சில வர்ணனை அமையப்பட்டிருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடி விரல், அதற்கு பிறகு அதனுடைய நகம், மறுபடியும் திருவடின்னு அது மேலே போகிறது, அப்புறம் திருவடி புகுதின்னு ஒரு மேற்கொண்டு ஒரு 5-6 பத்தியங்களில் அவர் இந்த ஸ்தோத்திரத்தை தலைக்கட்டுறார். இந்த பத்தியத்தில் தீம் என்னன்னு கேட்டால், எம்பெருமானுடைய திருவடியினுடைய ஏற்றத்தை சொல்கிறார். அது ரெண்டு விருத்தாந்தங்களை குறிப்பிடுறார். 3வது தாயார் சம்பந்தத்தை சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திருவடி அது, உன்னுடைய அந்த திருவடியை அனைவரும் போற்றுகின்றனர்னு சாதிக்கிறார். முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து அந்த அகல்யா சாப விமோச்சனம், கௌதமர் தபோதனர், தபோதனால்னு பேர் ரிஷிகளுக்கெல்லாம். அப்படி அவருடைய தபோதனத்தினால, தபஸ்னால அகல்யாவை ஒரு கல்லாக மாற்றினர். அப்படிப்பட்ட கல்லிலிருந்து மறுபடியும் அந்த யோசித்து, அதாவது அந்த ஸ்திரீயை மறுபடியும் அவருடைய உருவத்தை பெறச் செய்தது எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடி ஸ்பர்ஷம் அல்லது திருவடி துகள்னே சொல்லலாம். 2வது பரீட்சித்தினுடைய விருத்தாந்தத்தில், அந்த அஸ்வத்தாமனுடைய ஆயுத பிரயோகத்தினால கர்ப்பத்திலேயே அந்த சிசுவானது பஸ்மம் வருது. இருந்தாலும் அந்த பஸ்மத்திலிருந்து எம்பெருமானுடைய திருவடியினுடைய கிருப்பையினால் அதிலிருந்து பரீட்சித்தானவன் உயிர்த்து மீண்டும் உயிர்ப்பித்து வருகிறான். அந்த ஒரு பெருமை அதுக்கு இருக்குது. 3வது நிலமகள் என்ன, திருமகள் என்ன, இவன் ரெண்டு பேரும் எம்பெருமானுடைய திருவடியை அதுக்கு அவ கைங்கரியம் பண்ணுறாளாம். அப்படிப்பட்ட அவனுடைய திருவடி இருக்கு, அது ஒரு பொது தெய்வம்னு சொல்கிறார். பொது தெய்வம்னு சொன்னால் அந்த திருவடிக்கு ஏற்றத்தாழ்வு தெரியாதான். அது எதுன்னு சொல்லணும், அது மாதிரி சொல்லிட்டு, உட்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் ரப்பா பாசுரத்தின் படி எல்லாத்துக்கும் சரம் என்ன அச்சரம் என்ன அனைத்துக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு பொது தெய்வத்தை, பொது தெய்வமாக இருக்கா அந்த எம்பெருமானுடைய திருவடி. இந்த பாசுரத்துக்கு ஈக்குவலண்ட் பாசுரங்கள் பாதுகா சகசத்தில் 2-3 இடத்துல சுவாமி அங்கே இதே தீம் அந்த திருவடியினுடைய பெருமையை சொல்லிச்சு. அதில் முதல்ல பிரபாவ பத்தியில் மொத்தமாக 39வது பத்தியம் பிரபாவ பத்தியில், யோஷித் பூத திசந்தியபோஷகடஸ்தே மாணி வைமானிகஸ்ரோத்தஸ்மின்யுபலம்பனானி பசிதோதஞ்சத் பரீக்ஷிந்தி ச தூத்யாதிஷ்வபி துர்வசானி பதயோ கிருத்யானி மத்தேவயத் தத்தே தத் பிரணயம் ததேவ சரணத்ராணம் வ்ருணே ரங்கினஹ. அப்படின்ற பத்தியத்தில், முந்தின பத்தியம் தேவநாயக பஞ்சாசத்தில் முன்னாடி சொன்ன அந்த தூத்தியம், அது இதில் கமெண்ட் பண்ணிருக்கார். அப்போ யோஷித் பூத திசந்தியபோட சகடஸ்தேமானின்னு அங்கே ஆரம்பிக்கிச்சு அகல்யனுடைய ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி மேற்கொண்டு சகடாசுரனுடைய மதத்தெல்லாம் சொல்கிறார். அதுமாரி அங்கே பசிதோதஞ்சத் பரீட்சிந்திச்சான்னு அங்கே பன்மையில் அங்கே அந்த சொன்னதுனால எம்பெருமானுடைய திருவடிக்கு அதிலிருந்து கொண்டு போகிறார், கிருத்தியானிக்கு கொண்டு போகிறார். கிருத்தியானின்றது பன்மையில் இருக்கிறனால அங்கே எல்லாமே ஸ்தேமானி பரீட்சிந்தி அப்படின்னு கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட திருவடி, அதனுடைய பெருமையை அங்கேயே நம்ம பறக்க பார்க்கலாம். இப்போ ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, திருவடி துகள், திருவடியினுடைய திருவடியிலிருந்து கிளம்பிய அந்த தூசி அல்லது துகள், அதற்கு தான் பெருமை. இப்போ திருவடியில் ஒரு துகள்னு சொன்னால் அது எல்லாருக்காலையும் தான் இருக்கும் இல்லையா? சாமானியமாக ரோட்டில் செருப்படம் நடந்தால் எல்லாருக்காலையும் தான் அது வந்து தூசியானது இருக்க போகிறது. அப்போ எம்பெருமானக்கூடிய திருவடியில் இருக்கக்கூடிய தூசிக்கும் நம்மள மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய திருவடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு துகள் எங்கேருந்து வந்ததுன்றதுக்காக சுவாமி ஆச்சரியமாக மகாவீர யுகத்தில் சதிக்கிறார். ஜட கிரண சகல தர ஜட்டில நட பதி மகுட தட நடன பட்டு விபூத சரிதி பகுல மதுகல நலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ விருஜி நஜஹது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவதி நுதா அப்படின்ற அந்த சூர்ணிகையில சொல்லச்சு, அந்த எம்பெருமானுடைய திருவடியே ஒரு தாமரை, ஒரு குளிர்ந்த, அதாவது அது மேற்கொண்டு அங்கே விஸ்தாரமாக போக வேண்டாம், அப்படிப்பட்ட தாமரையாக இருக்கிறதுனால அந்த திருவடி தாமரையில் துகள் நேச்சுரலாக இருக்குது. அந்த திருவடி தாமரையோட துகள் இருக்குது, அந்த போலன் போலன்னு சொல்லுவோம், அது வந்து அந்த கல்லில் அகப்பட்டு கொண்ட அந்த அகல்யை மீது பட்டது. அதனால் அவள் சாபம் நீங்க பெற்று யுவத்தியாக மறுபடியும் ஆனால் யுவத்தி நூத்தான் சொன்னதுனால அப்படிப்பட்ட மங்கையினால் அகல்யினால் போற்றப்பட்டவன் அங்கே தாத்பரியம். எதுக்கடி என்ன பேச்சுன்னா, அந்த ஒரு சுவாரஸ்யத்தை காண்பிக்கிறதுக்காக அவனுடைய திருவடியை தாமரையோடு ஒப்பிடுறதுனால, தாமரைக்கு எப்பவும் அந்த துகள் இருக்கிறதுனால அவனுடைய திருவடிக்கும் அந்த தூசியானது எப்பவும் இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ இந்த பட்சத்தில் பார்த்தோம்னா, திரிதசநாத திரிதச புங்கவன் பார்த்தோம், திரிதசநாத்தனா தெய்வநாயகனே உஷந்தி உஷந்தி நம்ம வந்து இந்த கிரியாபதத்தை ஏற்கனவே பார்த்தோம். துவாம் உஷந்தி அனபாய வாசகன்னு நம்ம வரதராஜ பஞ்சகரத்தில் துவாம் சர்வ காரணம் உஷந்தி அனபாய வாசகன்ற அந்த 12வது பத்தியத்தில் பார்த்தோம். உஷந்தினா கூறுகின்றன, இங்கே கூறுகின்றன, இங்கேயும் என்ன கூறுகின்றனன்னு கேட்டால், சாமானிய தெய்வத்தம் இது உஷந்தி. சாமானிய தெய்வத்தம்னா ஒரு புது, பொதுன்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வு பார்க்காத அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், சாமானிய தெய்வதம். சாமானியத்துக்கு ஆப்போசிட் விசேஷ. இப்போ சாமானிய தெய்வதம் சொன்னால் உஷந்தி, அதாவது சாமானிய தெய்வத்தமாக இருக்கின்றது. எது துவதீயம் பதம், உன்னுடைய பதம், உன்னுடைய திருவடி இருக்கு துவதீயகன்னு ஏற்கனவே பார்த்தோம். துவதீயம் பதம் சாமானிய தெய்வத்தம் உஷந்தி. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஹேத்து சொல்லார், மூணு ஹேத்து, மூணு காரணம். பாஷாண நிர்மித தபோதன தர்ம தாரம், இந்த தாரா தாரான்ற சொல் வந்து தாரக புல்லிங்க சப்தம், அதாவது சம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்கிருத மொழியானது ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி லிங்கம் ஜெண்டர் கிடையாது. பொதுவாக பிற மொழிகளில் ஒரு வஸ்துவை கொண்டு தான் அந்த அந்த அந்த சொல்லுக்கு, அதை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு என்ன லிங்கம்னு என்ன ஜெண்டர்னு பார்ப்போம். தமிழாக இருந்தாலும் பொதுவாக அப்படி தான். ஒரு மேஜை அப்படின்ட்டுக்குன்னா மேஜையானது அக்ரிணை, அதுக்கு நம்ம பால் கல்பிக்கிறது இல்லை. ஆனால் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லிங்கம், அதாவது இந்த ஜெண்டர்ன்றது இன்பில்ட் இன் டு த வேர்டு, அந்த ஆப்ஜெக்டை நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய அவசியமே அது கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், சில சப்தங்கள் சிலதெல்லாம் வந்து விசித்திரமாக இருக்கும். இப்போ மனைவின்ற சொல்ல குறிக்கிறதுக்கு மூன்று பதங்கள் இருக்குது சம்ஸ்கிருதத்தில், மூன்று லிங்கத்திலையும் அதாவது மூன்று ஜெண்டர்லேயும் பதம் உண்டு. தார அப்படின்ற சப்தம் புல்லிங்க சப்தம், பாரியான்ற சப்தம் ஸ்திரீலிங்க சப்தம், கலத்திரம் அப்படின்ற சப்தம் நபும்சகலிங்க சப்தம். அதில் அந்த தாரான சப்தமானது எப்பயும் பன்மையில் பிரயோகப்படுத்தணும்னு அதுக்கு ஒரு விதி இருக்குது, தாராஹா எப்பயுமே. அப்போ இந்த இடத்துல சமஸ்திரதமாக போகிறதுனால அது சிங்குலரில் இருக்குது தாரம்னு. ஏன் பாஷான நிர்மித்த தபோதன தர்ம தாரம்ன்றது ஒரே பதம், இது சமஸ்தபதம். சமஸ்தபதம்னா காம்பவுண்ட் வேர்டு, அது அந்த பதத்துக்கு அன்வயமாக போகுது, பதம்ன்ற பதத்துக்கு இது அன்வயமாக, இது வந்து விசேஷணமாக இருக்கிறதுனால. என்ன தாத்பரியம் கேட்டால், கல்லிலிருந்து படைக்கப்பெற்ற அந்த தபோதனர் அந்த ரிஷி இருந்தாரே, அவருடைய தர்ம பத்னி. எந்த ஒரு திருவடியானது கல்லிலிருந்து அந்த ரிஷி பத்னியை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்ததோ, அப்படிப்பட்ட அப்படின்னு தாத்பரியம் அதுக்கு. அப்போ பாஷான கல் நிர்மித்தன படைக்கப்பட்டது பண்ணது தபோதன தர்மதாரம் தர்மபத்னி. அப்போது மேலே சொன்ன அர்த்தம், கீழே சொன்ன அர்த்தம் தான். அப்ப கல்லிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ரிஷி பத்னி, அப்படிப்பட்ட மேன்மையுடைய திருவடி. அடுத்து பஸ்மணி, பஸ்ம பஸ்மணி பஸ்மணி, அதாவது பஸ்மன்றது நபும்சகலிங்க சப்தம். இப்ப பஸ்மணின்றது சப்தமி பக்தி ஏக வச்சனம், அதாவது சாம்பலில். உபாஹித, உபாஹிதன உண்டாக்கப்பட்ட மறுபடியும், அது நிர்மித்த உபாஹித. என்னது நரேந்திர குமார பாவம், அந்த பரீட்சித்தவனுக்கு ஆக்சுவலாக ஆயுத தந்திரத்தில் முடிய வேண்டியிருக்க அவனை மறுபடியும் அரசலன் குமாரனாக மாற்றினது இல்லையா அந்த திருவடி, அதனுடைய மேன்மை. அப்ப பஸ்மணி உபாஹித நரேந்திர குமார பாவம், அந்த குமார பாவத்தை உண்டாக்கிய திருவடி. மேலும் ரமாமஹிபியாம், ரமாமஹிபியாம்ன்றது த்விவச்சனம் திருத்தியாய பக்தி. ரமையினாலும், அதாவது நிலமகளாலும் திருமகளாலும் இரண்டு பேர்களாலும் சம்யக்கு வாகிதம். சம் வாகிதம்னு சொன்னால் அதாவது வருட வருடது. சுவாமி இது அதிகார சங்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம், மலர்போது சிவந்தனு அங்கே அவ்வளவு மென்மை சுவாமியினுடைய எம்பெருமானுடைய திருவடிக்கு. அப்படிப்பட்ட துவதியம் பாதம், சம்பாஹிதம் துவதியம் பாதம், உன்னுடைய திருவடியானது சாமானிய தெய்வத்தம் இதி உஷந்தி, இதின்ற பதத்தை அத்தியாரம் அணைக்கணும் என்று கருதுகின்றனர். யாரும் கேட்டால் ஞானிகள்னு பெரியோர்கள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா திதிஷநாத பாஷான நிர்மித்த தபோதன தர்மதாரம், தர்மதாரம் பஸ்மணி உபாஹித நரேந்திர குமார பாவம் சமாமஹிபியாம் சம்பாஹிதம் ததீயம் பதம் சாமானிய தெய்வதம் உஷந்தி. திருதர்ஷநாத தேவநாதனே பாஷான நிர்மித்த தபோதன தர்மதாரம், கல்லிலிருந்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட அல்லது படைக்கப்பெற்ற முனிவருடைய தர்ம பத்னி, அதை எது செய்ததோ அந்த திருவடி. பஸ்மனினா சாம்பலிலிருந்து, உபாஹித உபாஹித நரேந்திர குமார பாவம், உண்டாக்கப்பட்ட அந்த பரீட்சித்தனுடைய குமார பாவத்தை உடையது. மறுபடியும் ரமாமஹிபியாம், ரமாவினாலும் பூமி பிராட்டினாலும் சம் வாகிதம்னா சம்யக்கு வாகிதம் வருடப்பெற்ற அந்த துதியம் பதம் சாமானிய தெய்வத்தம் உஷந்தி, ஒரு பொது தெய்வமாக ஞானிகள் கருதுகின்றனர்னு இந்த 41வது பத்தியத்துக்கு அர்த்தமும் அன்பயமும் ஆகிறது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.